வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. தேவதை போல் மயக்கும் என்றாகம் அவள் அழைப்பு, பூங்காவிரி போல் நெடியும் என் கீதம் அவள் சிரிப்பு. ராகமும் கீதமும் சேர்ந்திட அசைந்திடும் பாதம், நாணமும் மோகமும் கலந்திட மறைந்திடும் பாடம். விழியதன் வாசலில் எழுதிடும் கோலங்கள் புரியாததோ புதிரானதோ. வசந்தம் பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடைய நீந்தட்டுமா. விழிமடல் கொண்டு மறைக்க என் மனம் கொஞ்சம் கலந்த பாப்பா. மாதவள் சிரிப்பினில் மாதவம் கலைந்தது ஏனோ, சேதையின் விழிகளில் போதையும் விளைந்தது தானோ. நெஞ்சினில் ஆடிட புரிஞ்சியை போல ஒரு மலர் தேடவோ மகிழ்ந்தாடவோ. பாடி வர, வைகை ஓடி வர, இளமை கூடி வர, இனிமை தேடி வர, ஆராதனை செய்யட்டுமா, நீரோடையில் நீந்தட்டுமா. பாபாபா தனன தனன பாபாபா தனன பாபாபா.